శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధృతాం సదాహృది జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వ విద్యానాం హయగ్రీవముపాస్మహే ప్రపత్యేతం గిరిం ప్రాయః శ్రీనివాసానుకంపయ ఇక్షుసారశ్రవంత్యే వయన్మూర్త్యా శర్కరాయితం విగాహే తీర్థబగుళాం శీతలాం గురుసంతతిం శ్రీనివాసదయాంబోధి పరీవాహ పరంపరాం. శ్రీయస్పతియాన భగవాన్ அவருடைய தயாகுணங்கள் நம்ம பார்த்துட்டே வந்திருந்தோம். குணங்கள்லயே மிக முக்கியமான குணம் தயை அப்படின்னு போன வாரம் பார்க்கும் பொழுது பிரபத்தி பண்ண உடனே நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தா ஜென்ம ஜென்மமான பண்ண பாவங்கள் உடனே பகவான் அதை போக்கிடுறார் அப்படின்னும், அப்ப பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறமும் அங்கிருந்து பகவான் திருவடி அடையிற வரைக்கும் நடுவுல பண்ற பாவங்களுக்கு என்ன அப்படின்னா ராஜபுத்திர நியாயத்தாலே அப்படின்னு சொல்லி பெருமாள் பெரிய தண்டனை இல்லாம சின்ன தண்டனையை கொடுத்து விட்டுடுறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவான் சுதந்திரனா இருந்தாலும் பிரபத்தி பண்ணவா கிட்ட பரதந்திரனா எப்படி இருக்கார், சர்வஜனா இருந்தாலும் அவ பாவங்களை எப்படி மன்னிச்சு விட்டுடுறார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கான உதாரணங்களும் ராமாயணத்துல நம்ம வந்து அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவானுடைய தயா குணங்களை சொல்லும் பொழுது பெருமாள் எவ்வளவு சர்வசாதாரணமாளுக்கு கூட அனுகிரகம் பண்றே, அதுக்கு காரணம் தயையே அப்படின்றத சுவாமி தேசிகர் நீங்க அற்புதமான ஒரு உதாரணத்தோட சொல்றேர். அப்ப பெருமாளுக்கு பக்தி பண்ணணும்னா யார் பக்தி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது குவாலிபிகேஷன் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அப்ப புருஷாதான் பெருமாள் பக்தி பண்ணணும், அவளதான் அவர் அனுகிரகம் பண்ணுவேரா, இல்ல அழகா இருக்கவாதான் பண்ணுவாளா, இல்ல பணக்காராளா இருந்தாதான் பகவான் அவர் அனுகிரகம் பண்ணுவேறானா, அப்படி யாருமே கிடையாது. பக்தி அப்படின்னு சரணாகதி பண்ணவாளுக்கு பகவான் எல்லாரும் சமம்தான் அப்படின்ற மாதிரி அதுக்கு காரணம் தயையே அப்படின்னு இங்க சுவாமி தேசிக்க நீங்க உதாரணத்தோட சொல்றேன். நிஷாதான நேதா கபி குலபதி காபிசபரி குச்சேல குப்ஜா சவ்ரவஜி விரஜயுவதயோ மால்ய கிருதி அமீஷாம் நிம்னத்வம் ருஷகிரிபதேருன்னதமபி பிரபூதை ஸ்ரோதோபிஹி பிரசபமனுகம்பே சமயசி அப்படின்னு, அமீஷாம் நிம்னத்வம் தாழ்ந்த இடத்துல இருக்கிறவாள் கூட பகவான் அப்படிங்கிறவர் அவளுக்கு சமமா இறங்கி அவளுக்கு அனுகிரகம் பண்றான் அப்படிங்கிற, ஏன் அப்படின்னா தயைன்ற சாகரம் இருக்கு, பெரிய மேடு பள்ளம்னு இருக்கிற இடத்துல ஒரு வருஷம் நல்ல மழை பெஞ்சி அந்த ஜலம் சாகரம் வந்து பூர்த்தியா நின்றுடுத்துன்னா எல்லாமே சமமாயிடுமோ, தயைன்ற அந்த சாகரம் வந்து எல்லாரையும் பகவான் எப்பேற்பட்டவன், அவன் வைகுண்டநாதன், அப்பரமபதத்திலே எல்லாருக்கும் நித்திய சூரிகளுக்கே தலைவனாக இருந்தாலும் இந்த பூமியிலே வந்து நம்மள மாதிரி கர்மத்தாலே அவஸ்தப்படுறவாளுக்கு கூட அதே மாதிரி பகவான் அனுகிரகம் பண்றே அப்படின்றது இங்க அற்புதமாக சொல்றேன். இப்போ திருமலையில வந்து அற்புதமா இந்த உதாரணத்துக்கே அது எப்படின்னா திருமலை மலையில மழை பெஞ்சா அப்ப திருமலையில மட்டும்தான் அந்த தீர்த்தம் சமிருத்தியா இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த மலையில இருந்து தீர்த்தம் அற்புதமாக இறங்கி வரும். அங்க வந்து திருப்பதியிலேயே நம்ம வர வழியில பார்த்தாலே அங்கிருந்து சாகரம் கீழே கொட்டும். அதுக்கப்புறம் அது வந்து ஆழ்வார் தீர்த்தத்தின் கீழ்த்திருப்பதிக்கு அந்த தீர்த்தம் போகும். அங்கேயும் நிறைஞ்சிடுத்துன்னா அங்கிருந்து நரசிம்ம தீர்த்தம், அதுக்கப்புறம் கோவிந்தராஜர் சன்னதி பக்கத்துல இருக்கிற ஏரி புக்க தீர்த்தம், அதுக்கப்புறம் கல்யாணி டேம் வரைக்கும் அந்த தீர்த்தம் அப்படியே மலையிலிருந்து கீழே பிரவாகமாக இறங்கும். அப்போ கீழ் திருப்பதியில மழையே பெய்யலையே ஆனாலும் தீர்த்த சமிருத்தி இருக்கே அப்படின்னா அந்த சாகரம்ன்றது எப்படி மேலேந்து கீழே கொண்டு வருதோ அப்படி பகவான அந்த வைகுண்டநாதனான இருக்கிறவர்களுக்கு அந்த வைகுண்டத்துல மட்டும் இல்ல, நம்ம வந்து மோட்சம் அடைஞ்சா வைகுண்டத்துல அவர் சமான போகத்தை கொடுக்கிறார் அப்படின்னு வேதமே சொல்றிருக்கு. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்ன்னு பகவான் என்னென்னலாம் ஆனந்தம் அவருடைய அனுபவத்தை தான் தந்து அப்படிங்கிறார். அப்போ அவருக்கு என்னென்னலாம் ஆனந்தம் இருக்கோ அது அத்தனையும் சமானமாக நமக்கு தரார். அது மோக்ஷத்துக்கு அப்புறம். ஆனா அப்படி கிடையாது, மோக்ஷத்துல இல்லாம நம்ம கர்மவசத்தினாலே புண்ணிய பாபங்கள்னாலே இங்க பூமியில இருந்தாலும் தயாதேவி அந்த பிரவாகத்தை மலையில மட்டும்தானே மழை பெஞ்சுதுன்னு இல்லாம அந்த தீர்த்த பிரவாகம் எப்படி கீழ்த்திருப்பதியும் வந்து கீழ்த்திருப்பதியும் சமிருத்தியாக வச்சிருக்கோ, அதே போல அங்க வைகுண்டத்திலிருந்து பகவானை இங்க அவதாரம் பண்ண வச்சு நமக்கும் அற்புதமாக அந்த அனுபவத்தை தரேர் அப்படின்றது வந்து இங்க ஆச்சரியமாக சொல்றேன். அதுல முதல்ல உதாரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராமாயணத்துல மூணு உதாரணமும் கிருஷ்ணாவதாரத்துல நாலு உதாரணங்கள் சுவாமி தேசிகன் இங்க எடுக்கிறார். அவதாரங்கள் அப்படின்னா அவதாரம் அப்படின்னா கீழே இறங்கி வருதல் அப்படின்னு. வைகுண்டத்துல இருக்கிற பகவான் தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணும், தேவர்களுக்கு கூட வைகுண்டத்துக்கு போக முடியாது, அதுக்காக திருப்பார்கடல் வரு. அது மட்டும் போறாது, திருப்பார்கடல் இருந்தா அப்ப தேவர்களுக்கு மட்டும்தான் அனுகிரகம் பண்ண முடியும், கீழே பூமியில நம்மள மாதிரி இருக்கிற வாழ்க்கும் அனுகிரகம் பண்ணணும்னா அப்ப அங்கிருந்து முதல்ல விபவாவதாரமாக ராமகிருஷ்ண அவதாரமாக அவதாரம் பண்றார், அதுக்கப்புறம் அர்ச்சாவதாரமாக எப்பயுமே இருந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அர்ச்சாவதாரமாக அவதாரம் பண்ற. அப்ப ராமாவதாரத்தை எடுக்கும்போது சொல்ற நிசாதானான் நேதா அபி குலபதி ஹி காபிச பரி. நிசாதானான் நேதா அப்படின்னா வேடுவர் தலைவன் அப்படின்னு, வேடுவர்களுக்கு அங்க ஒரு தலைவன் ராஜான்னு கூட சொல்ல முடியாது, காட்டுல ஒரு தலைவனாக இருக்கிற யார் அப்படின்னா சிங்கிபேரபுரம் அப்படின்ற இருக்கிற இடத்துல குகன். அந்த குஹ சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பகவான் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அவதாரமாக சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தா கூட இங்க சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு பெருமாள் அப்படின்னு நினைக்காம சக்கரவர்த்தி திருமகன்னே எடுத்துட்டா கூட எப்பேற்பட்ட வசத்தியான ஒரு இது. சக்கரவர்த்தினா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, பாரத தேசத்துல இருக்கிற அத்தனை மற்ற ராஜாக்கள் எல்லாரும் சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டணும் அப்படின்னா ராஜாக்களுக்கே ராஜா, தலைவராக இருக்கே அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி. அவர் அந்த காட்டுக்குள்ள வரும்பொழுது அங்க குகன், அந்த குகனை என்ன சொல்றாரு, இவர் என்னுடைய மித்திரன் அப்படிங்கிற சமானமாக பாக்குற, பக்கத்துல உட்கார் அப்படின்னு. தான் எங்க உட்கார்ந்துருக்காரோ அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படி யாராவது பண்ணுவாளா? ஒரு ராஜாவா இருக்கிறவன் மத்தவாள் என்ன பண்ணுவா, எதிர நின்று பேசுவா. இன்னொரு ராஜாவா இருந்தா கூட சக்கரவர்த்தி மற்ற ராஜாக்களுக்கு அவளுடைய சிம்மாசனம் கொஞ்சம் கீழே தான் இருக்கும். சாதா மனுஷான்னா இன்னும் அவளை வந்து ராஜா கிட்ட வந்து போய் நின்று பேச முடியுமோ முடியாதோ கூட தெரியாது. இவர் காட்டுல வந்து இவர் ராஜான்னு சொல்ல முடியாது, அங்க ஒரு தலைவனாக இருக்கார், குகன் வேடுவனாக தான் இருக்கார். ஆனா அவரை கூட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, சீதா தேவியை பார்த்து சொல்லும் பொழுது அவர் சொல்றார் உம்முடைய தோழி பார் அப்படின்னு, தோழி பார் அப்படின்னு. அதே மாதிரி லக்ஷ்மணனை பார் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னுடைய தம்பின்னு சொல்லலாங்க ராமர், உன்னுடைய தம்பி லக்ஷ்மணனை பார் அப்படிங்கிற. அப்படின்னா அந்த குகன் மேல அவருக்கு எவ்வளவு அந்த மித்ரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நட்பு அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல தான் சக்கரவர்த்தின்னு நினைக்காம சமமா நினைக்கிறேர் அப்படின்றது இங்க ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படி ராமர் இருக்கு. அதே போல குகனும் அவ்வளவு பக்தியாக இருந்தார். எல்லாரும் அந்த இடத்துல வந்து உதாரணத்துக்கு சொல்லும்பொழுது நாவல்பாக்க சுவாமி அங்க சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு அந்த காட்டுல இவா எப்படி நடந்து போனான்னா சமமா சக்கரவர்த்தி பெருமாள் ராமன் சீதை ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போனா பரவாயில்ல, மத்தவாள்லாம் தம் பின்னால்தானே நடக்கணும். சரி லக்ஷ்மணனும் தம்பி தானே கூட பக்கத்துல இருந்து நடந்து போனா பரவாயில்ல, ஆனா ராமர் குகன் சீதை லக்ஷ்மணன் நாலு பேரும் சமமாக நடந்து போறா அப்படிங்கிறது, மின் பின் இல்லாம அந்த குகன் மேல கை போட்டு ராமர் வந்து பேசிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு தனக்கு சமமாக ஆட்சிண்டு போறாரு அப்படின்னு. அப்ப சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் ஒரு பெரிய வாழை பார்த்தா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு பெரிய நம்ம எல்லாம் சொல்றோம் சிஎம் பார்த்தோம், எனக்கு சிஎம் தெரியும், எனக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. ஆனா அவள் அவளுக்கு நம்மள தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஆனா இங்க வந்து குகன் சொல்லிக்கல ராமர் எனக்கு நல்லா தெரியும்னு, ராமரே சொல்லிக்கிறார் இவர் என்னுடைய மித்திரன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அப்பேற்பட்ட அனுகிரகம். அது மட்டும் இல்ல தன்னுடைய நம்ம வந்து என்ன சொல்லுவா, குகன் பக்கத்துல இருந்தேன்னா நம்ம வந்து பெரிய பெரிய வாளோட போட்டோ எடுத்து நம்ம போட்டோ இவரோட நான் இருந்தேன் அப்படின்னு. ஆனா ராமர் உடைய அந்த அவருடைய இதுல வந்து குகனோட போட்டோ இருக்கும், அப்பேற்பட்ட அந்த பக்தி, அந்த பக்தியின் இல்ல மித்திராகவே அவர் பாக்குறாரு. யாரு என்ன தாழ்ந்தவனா அப்படின்னு பார்க்காம எவ்வளவு தாழ்ந்தவனா இருந்தாலும் தன்னுடைய மித்ரன் அப்படின்னு பாக்குறது வந்து அது பகவானுடைய சுவாவமாவே இருக்கு. நிஷாதான நேதா கபி குலபதிஹி, சரி அவனாவது மனுஷன், குகன் மனுஷன் வேடுவனா இருந்தாலும் அதை விட கீழ் தாழ்ந்தது அப்படின்னு பார்த்தா வானர குலம், அந்த வானர குலத்துக்கு ஒரு ராஜா சுக்ரீவன். சுவாமி தேசிக்கு நீங்க சொல்லும்பொழுது கபி குல பத்திஹிங்கிற அவர் ராஜா, ஏன்னா ராமாயணத்துல எல்லாமே சுக்ரீவோ மகாராஜான்னு தான் ராமர் கூப்பிடும் போதெல்லாம் ராஜன்னு ராஜன்னு தான் கூப்பிடுறாரு சுக்ரீவனை. ஆனா உண்மையிலேயே பார்த்தா சுக்ரீவனுக்கு அந்த கப்பி குலபத்தின் அந்த ராஜன் அப்படின்னு ஆனதுக்கே காரணம் யாரு? ராமர் தான். ராமர் தானே யுத்தத்துல வாலிய வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்றாரு. ஆனா கூட அந்த அப்பேற்பட்ட நீர் சொல்லும் அப்படிங்கிறார் வந்து சீதாதேவியை மீட்கணும், நம்ம யுத்தத்துக்கு போகணும்னு எல்லா வானரங்களையும் கூட்டுன்னு வந்து சுக்ரீவன் நிற்கும் பொழுது ராமர் என்ன சொல்றேன்னா, சுக்ரீவா நீ தான் ராஜா, இப்ப நீ என்ன சொல்றியோ நான் பண்றேன். இப்ப நீ நான் எங்க நின்று யுத்தம் பண்ணணும்னு நீ சொல்லு, பின்னாடி நிக்கணுமா, எப்படி நிக்கணும், எப்படி சைன்யம், நீ தான் சொல்லணும். நீர் என்ன ஆஜ்ஞை கொடுக்கிறதோ நான் அதை பண்ண போறேன், நானும் லக்ஷ்மணனும் அதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன்னா பின்னாடி லக்ஷ்மணனுக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவேரா அப்படின்னு. ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் எப்பேற்பட்டவர் ராமர், சக்கரவர்த்தி திருமகர், ஆனாலும் அந்த சுக்ரீவனுக்கு அந்த ராஜா அப்படின்ற இடத்துல கொடுக்கிறேன். அதே மாதிரி விபீஷணனை வந்து சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது கூட அதெல்லாம் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லாம அந்த இடத்துல சுக்ரீவனும் ராஜானாலும் அவருக்கு அதை புரிய வச்சு அந்த சரணாகதி சாஸ்திரத்தை உயர்த்தியாக எடுத்து சொல்லி அதுக்கப்புறம்தான் விபீஷணன் தன் பக்கத்துல சேர்த்துக்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சுக்ரீவன் கூட தான் என்ன நினைச்சான்னா, தனக்கு எப்படியோ ராஜ்யத்தை வாங்கி கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்து அதனால ராமனுக்கு எப்படியாவது தான் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானா, பகவானுக்கு தான் உதவி பண்றதா. ஆனா அவன் நினைச்சிட்டு இருக்கான் நான் உதவி பண்ணணும், எப்படியாவது போய் யுத்தம் பண்ணி ராவண யுத்தத்துல ஜெயிக்க வச்சு எப்படியாவது சீதாதேவியை மீட்டு ராமருக்கு கொடுக்க போறேன், நான் உதவி பண்ண போறேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். எப்பேற்பட்ட வைகுண்டநாதன், அவருக்கு நம்ம வந்து உதவி அப்படின்றது நம்மளால எதுவும் பண்ண முடியுமா? அது கைங்கரியம். அது எப்போ அந்த சுக்ரீவன் அதை உணர்றார் அப்படின்னா, ராவண யுத்தத்துல நிறைய பேர் பெரிய பெரியவா இந்திரஜித்து கும்பகர்ணன்லாம் போன உடனே அப்ப ராவணனே கொஞ்சம் பயந்துட்டான். ராவணன் கிட்ட ஒரு பெரிய மூலபலம் அப்படின்ற ஒரு சைன்யம் இருக்கு, அது வந்து பாத்தாள லோகத்துல இருக்கு, அது ரொம்ப கஷ்டம், வேற வழியே இல்லைன்னா அந்த சைன்யத்தை கூட்டுன்னு வருவான். அது பெரிய சைன்யம், அதுல பல லட்சம் பேர் அந்த அந்த இடத்துல இருக்கான். அவளை கூட்டுண்டு வந்த உடனே ராமருக்கே இப்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் யுத்தம் பண்ணணும், ஏன்னா 14 வருஷத்துல ஒரு க்ஷணம் தாமசம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா கூட அங்க பரதர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன், நீர் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்ப இன்னும் இந்த யுத்தம் நீடிக்குமோ அப்படின்னு எல்லாரையும் லக்ஷ்மணர் அங்க இருக்கிற சுக்ரீவர் எல்லாரையும் இன்னைக்கு வந்து யுத்தத்துக்கு யாரும் வரவானா, நான் ஒருத்தனே பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த மூல பலத்தை ஒரே நாள்ல ராமர் அத்தனை பேரையும் வதம் பண்ற ஆச்சரியமான யுத்தம். அங்க வால்மீகி சொல்லும்பொழுது எத்தனை ராமர் அத்தனை ராட்சசர்களுக்கு அத்தனை ராமராக காட்சி அடித்தார், எப்படி வானத்துல இந்த பக்கம் ராமர் அந்த பக்கம் ராமர், திடீர்னு பார்த்தா ராமபாணம் இந்த பக்கம் மறைஞ்சர் இந்த பக்கம் அப்படின்னு அந்த யுத்தத்தை அந்த வர்ணிப்பே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அப்படி சாயங்காலத்துக்குள்ள அத்தனை பேரையும் ஒரே நாள்ல வதம் பண்ணி அவர் திருப்பி வரும்பொழுது அவருடைய திருமேனி எல்லாம் அந்த ரத்தக்கரையோடு அப்படி வரும்பொழுது எல்லாருமே பயந்துட்டாலாம். சுக்ரீவன் அது வரைக்கும் ராமர் பக்கத்திலேயே உட்கார்ந்து பேசினவர் கொஞ்சம் 2 அடி தள்ளி போய் அப்படியே அவரை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் ஆச்சரியமாக எல்லாரும் பாக்குறா, இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை யாருமே பார்த்தது கிடையாது. அப்போ ராமர் தான் கூட்டி ஏன் அவ்வளவு தூரம் தள்ளி நிக்கிறவா உட்கார் சுக்ரீவா அப்படின்னு தன் பக்கத்துல உட்கார வச்சு நாளைக்கு யுத்தத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பேசுறாரு. அப்பதான் சுக்ரீவன் நினைச்சாராம், நம்ம உதவி பண்ணல, அவருடைய யுத்தத்துக்கு நம்மள கைங்கரியத்துக்கு நமக்கு ஒரு கைங்கரியம் கொடுத்தேர் அப்படின்னு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பகவானுக்கு நம்ம இவ்வளவு பண்றோம், அப்ப உற்சவங்கள்லாம் நம்ம நடத்தி கொடுக்கிறோம், கோவில் கட்டி கொடுக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல அந்த க்ஷணத்துல அப்படி நினைக்கிறோம். ஆனா சத்தியம் என்னன்னா அது கிடையாது. பகவானுக்கு பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பா, ஆனா நம்மளை கொண்டு பண்ண வைக்கிறான்னா அந்த கைங்கரியத்துக்கு நம்மளை தேர்ந்தெடுத்தானே அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அப்பேற்பட்ட அற்புதமான அப்பேர் அந்த தாழ்ந்த குலம் அப்படின்னு கூட பார்க்காம அந்த சுக்ரீவனுக்கு என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு ராஜ்யம் கூட ஒரு ராஜா, சரி ஒரு ராஜா கிட்ட ராஜா சேர்த்துட்டா நம்ம நாளைக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லலாம், ஆனா ஒண்ணுமே இல்லை. அந்த சுக்ரீவன் ரொம்ப கஷ்டத்துல இருந்தான், வாலிக்கு பயந்து அங்க வந்து அவனுக்கு ரொம்ப பயத்துல இருந்தான். ஒரு இடத்துல வெளில கூட போக முடியாது, எங்கேயாவது வெளில போனா வாலி வந்து அவனை அடிக்க வந்துருவான்னு அப்பேற்பட்டவன். அப்ப என்ன சொல்றாருன்னா, தன் மித்ரன் அப்படின்னு சொல்லும் பொழுது உமக்கு என்ன சந்தோஷமோ எனக்கும் அதான் சந்தோஷம், உனக்கு துக்கம்னா எனக்கும் துக்கம் அப்படிங்கிறாரு சுக்ரீவனுக்கு. ஏன்னா மித்ரன்றவர் சுகதுக்கத்துல சமமான பங்குதானே எடுத்துக்கணும். அவன் முதல்ல சுக்ரீவன் என்ன சொல்றா, எனக்கு கஷ்டமா இருக்கு வாலிய வதம் பண்ணணும், ராமர் வதம் பண்ணு. வதம் பண்ணவொன்னு சுக்ரீவன் வந்து தன் கண்ணில் ஜலம் விடுறான், ஆஹா தப்பு பண்ணிட்டேன்னு. வாலி என்னைக்கு என்னைக்குமே அடிச்சிருக்கே தவிர வாலி என்ன வதம் பண்ணணும்னு ஒரு நாள் கூட நினைச்சதில்லை. ஆனா நான் எப்பேற்பட்ட பாவி, நான் அந்த மாதிரி அந்த மனசோட இருந்துட்டேனே அப்படின்னு. அதுக்கும் பகவான் சொல்றது கஷ்டப்படுறது, ஏன்னா சுக்ரீவனுக்கு ஒரு கஷ்டமா அப்படின்னா தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு அப்படியே சகாகவாக ஆத்ம சகாவாக இருந்து அப்படி ஆச்சரியமானது. அதுக்கு அடுத்தது குச்சேல, அதுக்கப்புறம் கபிகுலபதி ஹி காபி சபரி அப்படின்னு சபரி. முதல்ல ரெண்டு பேர் எடுத்தாலும் சரி, அவ வந்து ராஜாவாக இருந்தா. இப்ப சபரி ராஜாவானா ஒரு ராஜா கூட கிடையாது. சபரி என்ன பண்ணியிருந்தானா, சாதாரண ஒரு வயசான பாட்டி, அங்க இருக்கிற மகர்ஷிகளுக்கெல்லாம் மதங்க ஆசிரமத்துல வந்து கைங்கரியம் பண்ணியிருந்தா. அது கூட தூரேந்து வந்து பழங்கள்லாம் கொண்டு வச்சு காலங்காத்தால கோலம் போட்டுட்டு, அப்புறம் தனியா அவ முன்னாடி நிக்காம தனியா எங்கேயோ போயிடுவா. மத்தங்க மகர்ஷி பார்த்து, யார் இந்த கோலங்கள்லாம் போடுறா, இங்க ஸ்திரீகள்லாம் யாரும் இல்லையே, யாரு இவ்வளவு அற்புதமா எல்லாம் பெருக்கி ஆசிரமத்தெல்லாம் நல்லா வச்சிருக்காளே, யாரோ கைங்கரியம் பண்ணணும்னு பண்றா யாருன்னு பாருங்க அப்படின்னு. அவ சிஷ்யாலாம் ஒரு நாள் திடீர்னு காத்தால எழுந்து பார்த்து, இந்த பாட்டி தான் அப்படின்னு சொல்ல, அவரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அனுகிரகம் பண்ணி, நீ இங்கேயே ஓரமா தங்கிண்டு ஆகாரங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து நீங்கயே கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப மதங்கர மகர்ஷி கடைசி, அவள்லாம் யோகிகள் இல்லையா, கடைசி காலத்துல அவ வந்து தன்னுடைய காலம் முடிச்சு அவ அவட்டார் அந்த முடிச்சு சொர்க்கலோகத்துக்கு போனோம் பொழுது அவர் கேட்கிறார், எல்லா சிஷ்யாலையும் கூட்டி கேட்கிறார், யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கேட்கிறா, நீர் கொடுத்த வித்தியை நான் மறக்காம இருக்கணும், இத எனக்கு இந்த இந்த சுகங்கள் வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் கேட்கிறா. அவ அத்தனை பேருக்கும் அவ வரணும் கொடுக்கிறேன். சபரி கிட்ட வந்து, சபரி நீயும் இவ்வளவு நாள் கைங்கரியம் பண்ணிருக்கிய, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது சபரி என்ன சொல்றாரு, எனக்கு எதுவுமே தெரியாது ஆச்சாரியர், நீர் தான் எனக்கு கதி, எனக்கு எது நல்லது அப்படின்னு உமக்கு தோன்றதோ அதை நீர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப சொன்னார், இத்தனை பேருக்கு நம்ம பாட்டம் சொல்லி கொடுத்தாலும் அவளுக்கு இந்த வரன் ஏதேதோ வரனை கேட்கிறாளே, ஆனா இந்த சபரிக்கு பாட்டம்னு நம்ம சொல்லி கொடுக்கல, ஆனா உண்மையான இது ஆச்சாரிய பக்தி தெரிஞ்சுட்டு இருக்காங்க, உமக்கு ராமலக்ஷ்மணர்கள் இங்க வந்து உனக்கு கருணை பண்ணுவா அப்படின்ற அற்புதமான ஒரு வரன் இருக்கு. அப்போ ஆச்சாரியன் அவர் மதங்க மகர்ஷி சொன்னேன்ற ஒரு காரணத்துக்காக தினமும் காலங்கார்த்தால எழுந்து பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்து ஆத்தெல்லாம் பெருக்கி கோலம் போட்டு ராமர் வருவேர் ராமர் வருவேர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பல வருஷம் காத்திருந்தார். பல வருஷம் நமக்கெல்லாம் என்ன ஒரு நாள் வருவான்னு தெரியும், யாரோ வரா அப்படின்னா சரி ஒரு நாள் பார்ப்போம் ரெண்டு நாள் பார்ப்போம், சரி இனிமே வந்தா வரா வராட்டி போறா, வந்த அன்னைக்கு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா அந்த 14 வருஷமும் முதல் நாள்ல எவ்வளவு உற்சாகமோ ஆச்சாரியன் சொன்னார் அப்படின்றதுக்காக பெருக்கி வச்சு கோலம் போட்டு பெருமாளுக்காக காத்துட்டு, சரி பெருமாளுக்காக ஒரு பக்தன் காத்துருக்கா அப்படின்றது ஒரு பக்கம் வச்சாலும் ராமலட்சுமணர்கள் அங்க வரா கேட்டுண்டே வரா, இங்க சபரியுடைய கிரகம் எங்க அப்படின்னு அந்த சின்ன பசங்கள்லாம் ஓடி வந்து, சபரி பாட்டி நீ எப்பயுமே கேப்பியே யாரோ ராமலட்சுமணர்னு அவ வந்திருக்கா அப்படின்னு ஒன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா அப்ப அந்த ராமர் சொன்ன வார்த்தை என்னன்னா, சபரி உன்னை பார்க்கணும் அப்படின்னு எவ்வளவு நாள் நான் இங்க நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா, சபரியை பார்க்கணும், எப்படியாவது இந்த இடத்துலதான் இருக்கான்னு எனக்கு தெரியணும்னு ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிரகத்தை தேடிந்து இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியம். சபரி சொன்னா, தேவாதி தேவன் நீர் எனக்காக காத்திருந்தேரா, நீர் என்ன தேடி வந்தேரா, என்ன தேடிந்தேரா அப்படிங்கிற. ஏன்னா அந்த அந்த சபரிக்கு அப்பேற்பட்ட ஞானம் உண்டு. எப்படி ஞானம், அப்ப ஆச்சாரியர்கிட்ட அவ உட்காந்து எதுவுமே பாட்டங்கள் படிக்கலையேன்னா ஆச்சாரியன் அனுகிரகம் இருந்தாலே போறோம். ஒருத்தர் கிட்ட போய் காலக்ஷேபம் பண்ணி வித்தியை கத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஆச்சாரியர் அனுகிரகம் பண்ணிட்டாலே போறோம் அந்த ஞானம் அவளுக்கு வந்துடும். அதனால ராமர் யார் அப்படின்றது சபரிக்கு தெரியும், தேவாதி தேவன் நீ என்னுடைய கிரகத்துக்கு வந்திருக்கே அப்படின்னு அந்த பழங்கள் எல்லாம் ராமருக்கு கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்படின்னு. அப்ப அந்த சபரி என்ன, சர்வசாதாரணமான ஒரு மனுஷி தானே, இவாளாவது குஹனோ சுக்ரீவனோ எடுத்தா கூட அவ அந்தந்த இதுக்கு ராஜான்னு சொல்லிக்கலாம், இங்க ராஜா கூட கிடையாது அப்படின்ற அந்த பக்தியை மட்டுமே ராமர் பார்த்தார் அப்படி. அதுக்கு அடுத்தது குச்சேலஹா கிருஷ்ணாவதாரத்துக்கு வரே, குச்சேலன் குச்சேல உபாக்கியானம் எல்லாருக்குமே தெரியும், ஒரு மித்ரன் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா இங்க இதுதான் நம்ம கத்துக்கணும். கர்ணனும் துரியோதனனும் அப்படின்னு மித்திரர்களுக்கு உதாரணமா எடுக்கிறார், அது சத்தியம் கிடையாது. ஏன்னா கர்ணன் தன் பிராணத்தையே விட்டான் மித்திரனுக்காக அப்படின்னு சொன்னாலுமே தன்னுடைய மித்திரன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சப்ப அவனை திருத்தணும் இல்லையா, அதை விட்டுட்டு சரி நானும் அவனோட சேர்ந்து தப்பு பண்ணி என் பிராணத்தை நான் மித்திரனுக்காக கொடுக்குறேன்னு ரெண்டு பேரும் பிராணத்தை விடுறதுல அதர்மத்துல இருக்கிறதுனால என்ன ஒரு இது குச்சி தப்பு. ஆனா எப்படி இருக்கணும்னா, ராமர் எப்படி சுக்ரீவன் கிட்ட இருந்தேரோ, ராமர் எப்படி வந்து குச்சேலன் கிட்ட இருந்தேரோ, இல்ல கிருஷ்ணர் எப்படி சுதாமா கிட்ட இருந்தேரோ. குச்சேலன் அப்படின்னா என்னன்னா கிழிஞ்ச வஸ்திரம், ரொம்ப பரம ஏழை தரித்திரன், அவ்வளவு ஏழை, எப்பயுமே கிழிஞ்ச வேஷ்டி கட்டுறதுனால எல்லாருமே குச்சேலன்னு கூப்பிடுவாளாம், நான் கிழிஞ்ச வேஷ்டி அப்படின்னு அவருக்கு. ஆனா சின்ன வயசுல கிருஷ்ணனோட சேர்ந்து படிச்சார், சாந்திபனி மகரிஷி கிட்ட. சாந்திபனி ஆசிரமத்துல 64 நாள் கிருஷ்ணன் இருந்து படித்தார். அப்படின்னா கிருஷ்ணனுக்கு வித்தியை கற்றுக்கணும்ன்ற அவசியம் இல்ல, அவர் சர்வஜ்ஞர், இருந்தாலும் அந்த அவதாரத்தினால 64 நாள் இருந்து 64 கலைகளும் ஒவ்வொரு நாள் ஒரு கலையை முடித்தாராம். அப்ப சாந்திபனி மகரிஷிக்கு தெரியும் இவர் பகவான் அப்படின்னு, இருந்தாலும் அவர் வந்து அவருடைய அவருக்கு அது இஷ்டம் அப்படின்றதுனால இங்கேயே இருந்து கத்துக்கட்டும் அப்படின்னு அவரும் இருந்து. அப்போ அந்த சின்ன வயசுல அந்த 64 நாள் எப்படி இருந்தா அப்படின்றது கிருஷ்ணனும் தினமும் தினமும் நினைச்சிட்டு இருப்பான். குச்சேலன் ருக்மிணி கிட்ட எல்லாம் சொல்லுவேன், சுதாமா எப்படி இருந்தான் தெரியுமா, நாங்கெல்லாம் எப்படி விளையாடுவோம் தெரியுமா, எப்படி பேசுவோம் தெரியுமா அப்படின்னு, இப்ப எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு சுதாமா நினைச்சிட்டு இருக்க கிருஷ்ணன் இப்ப வந்து துவாரகாதீசன் ஆயிட்டேர் அப்படின்னு தன்னுடைய மனைவிக்கு சொல்ற. தன்னுடைய மனைவியும் அற்புதமான மனைவி, எப்படின்னா இவர் எதுலையுமே ஆசைப்படல, அந்த அம்மாவும் எதுவுமே ஆசைப்படல, பக்கத்துல எல்லாரும் பண்டிகை கொண்டாடி புடவை உடுத்திண்டா கூட தனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு கேட்டதே இல்லையாம். அப்படி அனுகூலமான பத்னி தான். ஆனா குழந்தைகள் அப்படின்னு வரும்பொழுது சம்சாரம் நிறைய ஆயிடுத்து, நிறைய குழந்தைகள் பிறந்தா அவளுக்கு ஒரு பசி அப்படிங்கும் பொழுது ஒரு தாயாருக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா. அப்ப நீர் எப்பயுமே உன் மித்திரன் கிருஷ்ணன் சொல்லுவேறே, அவரை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரக்கூடாதா, நம்மளுடைய தாரித்யம் இந்த தாரித்யம் குறையுமே அப்படின்னு சொல்ற. ஆனாலும் குச்சேலன் சொல்ற, சுதாமா வந்து நான் எப்படி போய் கண்ணனை பார்த்து நான் இப்ப கஷ்டத்துல இருக்கேன்னு எப்படி நான் சொல்றது அப்படின்னு, அதெல்லாம் நீ சொல்ல வேணாம், போய் கண்ணனை பார்த்துட்டு வாருமே, அந்த பார்த்த சந்தோஷமே நமக்கு போருமே அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து சரி கண்ணனை பார்க்கணும் அப்படிங்கும் பொழுது, அப்போ அவருக்கு ஏதாவது ஒருத்தர் நம்மள மித்திரரை பார்க்கும் பொழுதோ, அவர் சாட்சாத் பகவான் அப்படின்னு பெருமாள் கோயிலுக்கு போகும் பொழுதோ நம்ம ஏதாவது ஒரு உபகாரம் கொண்டு போனோம் இல்லையா, அந்த உபகாரம் கொண்டு போறது கூட அவர்கிட்ட எதுவுமே இல்லை. இன்னைக்கு ராத்திரி என்ன சாப்பாடுன்னா தீர்த்தம் தான், இவர் எதுவுமே இல்லை. அப்ப என்ன பக்கத்துல அங்க இங்க கேட்டு சாமான வாங்கி ஒரு அவுல் பண்ணி தன்னுடைய கிழிஞ்ச அந்த புடவையிலேயே கிழிச்சு அதை அதை கட்டி கொடுக்கிறாளாம். ஏன்னா ஏதாவது ஒரு நம்மளுடைய மித்திரன் போகும்பொழுது ஒரு உபகாரம் எடுத்துன்னு போகணும். இவர் இங்கேருந்து நடந்து வரையர் அங்க பார்த்தா துவாரகாதீசன், கொஞ்சம் உள்ள பார்த்தா துவாரகா நகரம் எப்படி இருக்குன்னா கிருஷ்ணனுடைய மாளிகை எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எந்த ஊர்ல போனாலும் ஒரு ராஜாவோட மாளிகை சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம், இங்க எல்லாமே மாளிகை போல இருக்கு. இப்ப இதுல எங்க கிருஷ்ணர் இருப்பேன்னு யாருக்கும் தெரியல, எல்லார் வீட்டு வாசல்லையும் நிறைய பேர் கிருஷ்ணனை பார்க்கணும்னு நிக்கிறான். ஒவ்வொருத்தரும் பல ராஜாக்கள் காஷ்மீர்ல இருந்து வந்திருக்கான்றா, ஒருத்தர் வந்து தங்கத்தெல்லாம் கொண்டு வந்து நிக்கிறார், ஒருத்தர் குங்குமப்பூ வைரங்கள் கொண்டு வந்து நிக்கிறார் கிருஷ்ணனை பார்க்கணும்னு. இவரோ அந்த கிழிஞ்சிய வேஷ்டி கட்டின்னு கிருஷ்ணனுடைய கிரகம் எங்க அப்படின்னு கேட்கிறா, அவெல்லாம் சிரிக்கிறா, நாங்கெல்லாம் 4-5 மாசமா இங்க நின்றுட்டு இருக்கோம், எங்களுக்கே கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைக்கல அப்படின்னு சிரிக்கிறா. இவர் போறார், அப்படி போகும்போது ஒரு பெரிய கிரகம் இதுதான் இங்கதான் கிருஷ்ணர் இருக்கேன்னு சொல்லும் பொழுது அங்க இருந்தவா அவா வந்து சரி இனிமேல் இப்பேற்பட்ட இடத்துல போய் நம்ம கிருஷ்ணனை பார்த்துட முடியுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு, நம்ம திரும்பி நம்மளோட இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு திரும்பி போகும்பொழுது அங்க இருந்த காவலர்கள் ஓடி வந்து சுவாமி யார் நீர், இந்த மாதிரி பரம பாகவதோத்தர்கள் வந்தா கிருஷ்ணர் வந்து யாருன்னு கேட்டு எங்க கிட்ட சொல்ல சொல்லியிருக்கார், அதுக்குன்னே எங்களை நியமிச்சிருக்கார் அப்படிங்கிற. அவ வந்து நான் சுதாமா வந்திருக்கேன், சின்ன வயசுல நாங்கெல்லாம் ஒன்னா கண்ணனுடைய படிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ ஓடி போய் கிருஷ்ணன் கிட்ட சொல்ல, இந்த மாதிரி சுதாமா வந்திருக்கேராம் அப்படின்னு சொல்ற பொழுது அந்த பேரை கேட்ட உடனேயே கண்ணனுக்கு அவ்வளவு ஆனந்தம், சுதாமா வந்திருக்கேரா அப்படின்னு அங்க எழுந்து தான் போய் கூட்டுண்டுவான்னு சொல்லியிருக்கலாம், இல்ல ஐயோ சுதாமா வந்துட்டானா சரி அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு என்ன வேணுமோ கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல நீங்க யாராவது போய் கூட்டுண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தானே ஓடி வந்து அங்கிருந்து சுதாமா நீ வந்திருக்கியா அப்படின்னு, தன்னால நீ என்ன பார்க்க வரலையே அப்படின்னு அங்கேருந்து வெளியில ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன். அப்ப அந்த ஆலிங்கனம் பண்ணும்பொழுது அவருடைய கண்ணில் ஆனந்த பாஷ்பம் வருது, சுதாமாக்கு ஆனந்த பாஷ்பம் வருதுன்னு இங்க வந்து சுக்கர் சொல்லல, என்னன்னா கண்ணனுடைய ஆனந்த பாஷ்பம் வந்து சுதாமாவுடைய முதுகுல அந்த கண்ணில் இருந்த ஜலங்கள்லாம் அவர் மேல பண்றதாம். அப்படி ஆச்சரியமா இந்த சுதாமாவை எல்லாரும் கிழிஞ்ச வேஷ்டின்னு சொன்ன அந்த குச்சேலரை கண்ணன் எப்படி மித்தலாக பாக்குறாரு அப்படின்னு உள்ள ஓடி வந்து கூட்டிண்டு வந்து சுதாமாவை தன்னுடைய சிம்ஹாசனத்துல உட்கார வச்சு ருக்மிணி தேவியை கூட்டி யார் வந்திருக்கா பாத்தியா சுதாமா வந்திருக்கான்னு தீர்த்தங்கள்லாம் கொண்டு வர சொல்லி பாத்தியம்லாம் சமர்ப்பிச்சு தானே கண்ணனே எல்லாம் பண்றாம், ஆகாரங்கள்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லி விதவிதமான பக்ஷணங்களோட 100 பக்ஷணங்களோட வெள்ளித்தட்டுல தான் எப்படி சாப்பிடுவாரோ கண்ணன் அதே மாதிரி சுதாமாக்கு ஏற்பாடு பண்ணி தான் சாப்பிட வைக்கிறேன் அப்படிங்கும் பொழுது ஒரு பசியில இத்தனை நாளா இந்த மாதிரி பல ஆகாரங்கள் இருக்குன்னே தெரியாது சுதாமா. பசியில இருக்கவன் எப்படி சாப்பிடுவான், டக்க டக்க டக்கான்னு எடுத்து சாப்பிட்டு இன்னும் ஒரு நாலு பார்சல் போட்டு கொடுப்பான், ஆத்திக்கு எடுத்துன்னு போடுவோன்னு சொல்லணும் இல்லையா. அப்படி எல்லாம் இல்லாம அந்த இருக்கிற அந்த சாப்பாடு மேல பேசுதுல அந்த கண்ணன் ஒரு ஒரு வார்த்தை சொல்றதையுமே கண்ணனையே பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஆகாரத்தை இது சாப்பிடு சுதாமா, இது உனக்கு பிடிக்குமே இது சாப்பிடு, இப்படி பேசுவோமே நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம், நம்ம எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கோம்னா அது காரணம் யாரு, சாந்திப்பணி மகரிஷி நமக்கு அனுகிரகம் பண்ணது தானே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி நம்ம எப்படி விளையாடினோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சுதாமாக்கு பேச்சே வரலையாம். அப்படி தன்னுடைய கண்ணுல ஜலத்தோடயே இருக்கிறோம். அதுக்கப்புறம் சுதாமா ஏதோ கொண்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சு இவர் இப்படி இப்பேற்பட்ட பலகாரம்லாம் கொடுக்கும் பொழுது தான் கொண்டு வந்த அவுளை எப்படி கொடுக்கறதுன்னு அவருக்கு வெக்கமாக இருக்க, கண்ணனே ஆஹா நீ ஏதோ எனக்கு கொண்டு வந்திருக்கியே என்ன மறைக்கிற அப்படின்னு தானே கையால எடுத்து பிரிச்சு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அவுள்னு தெரிஞ்சே ஆத்துல கொடுத்து நினைச்சிருக்காளான்னு சந்தோஷமா எடுத்து தான் அதை ஒரு வாய் தன போட்டுக்க, அங்கிருந்து ருக்மணி தேவியும் எனக்கும் ஒண்ணு அப்படின்னு ஒரு வாய் எடுத்து போட்டுக்கிறாளாம். அப்படி கட்டாட்சம், அதுதான் வந்து பக்தர். அப்படி இவர் யாரு, என்ன குலம், எப்பேற்பட்டவர், இவர் தனிக்கரா அப்படின்றதெல்லாம் பார்க்கறதே இல்லை. பகவானுக்கு எல்லாருமே ஒண்ணுன்றது இதை விட ஒரு பெரிய உதாரணம் எதுவுமே எடுத்து சொல்ல முடியாது. அப்புறம் அப்ப கூட சுதாமாக்கு நான் கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லல, இவர் இப்படி பண்ற உபச்சாரத்தை பார்த்துட்டு கண்ணன் கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம சொல்லிக்க கூடாதுன்னு இதுவே ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு திரும்பி வந்துட்டேரும். அந்த ருக்மணி தேவி அந்த சாப்டா இல்லையா, அந்த தாயார் மகாலட்சுமியுடைய அந்த அனுகிரகம் எப்பேற்பட்ட அனுகிரகம்னா, அங்கேருந்து வரும்பொழுது இவர் எப்படி குடிசையில இருந்தார் அங்க பார்த்தா இவருடைய கண்ணனுடைய மாளிகை எப்படி இருந்தோ அப்படி ஆயிட்டான். தன்னுடைய மனைவி பசங்கள்லாம் பார்த்தா எப்படி ருக்மணி தேவி இருந்தாலோ அப்படி அதே மாதிரி ஆபரணங்களை தன் மனைவி போட்டுருக்கா, பசங்கள்லாம் குட்டி குட்டி ராஜாக்கள் மாதிரி இருக்கா. ஏதோ நான் வழி மாறி வந்துட்டேனோ இப்படின்னு நினைச்சுக்கிறேன், எல்லாம் ஓடி வந்து இல்ல இல்ல வாப்பா வாப்பா இதெல்லாம் கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணது அப்படின்னு அங்கிருந்தே அனுகிரகம் பண்ணார் அப்படின்றது குச்சேல குச்சேலகா குப்ஜாசா. அடுத்தது குப்ஜா, மதுரையில கண்ணன் அவதாரம் பண்ணேர், உடனேவே அவர் வந்து அந்த கம்சன் வதம் பண்ணிடுவான்ற பயத்துல தேவகி வசுதேவர் வந்து ரொம்ப நீர் இப்படி இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது தன்னை அவர் வந்து அந்த பிருந்தாவனத்தில் அங்க கொண்டு உட்டட சொல்லினார். அதனால அதுக்கப்புறம் 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு திருப்பியும் கம்சனுக்கு தெரிய வருது கண்ணன் அந்த 8வது புத்திரன் அங்கதான் இருக்கேன்னு, அதை அழைச்சி அவளை எப்படியாவது வதம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய பிளான் போட்டு அக்ரூரை நினைச்சு கூப்பிட்டுட்டு வர சொல்றேன். அப்ப மதுரைக்கு கண்ணன்லான் வர, கண்ணனோட சேர்ந்து சில பாலக்கர்கள் அங்க யாதவ குலத்துல இருக்கவா அவளும் வரா. அவ வந்து அங்க எப்படின்னா அந்த கிராமத்திலிருந்து இங்க இது மதுரா நகரம், இது அற்புதமான நகரம், இங்க வரும் பொழுது அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பழையபடியா இருக்கு இல்லையா. அவள்லாம் சொல்றா கண்ணா கம்சனை பார்க்க வந்திருக்கோம், எப்பேற்பட்ட ராஜா, அந்த ராஜசபைக்கு போச்சு நம்ம இப்படியா போகணும், நம்ம அற்புதமான வஸ்திரங்கள் போட்டுக்கணும், புஷ்பத்தை சாத்திக்கணும், சந்தனத்தை தலைவின் நம்ம அப்படி போலாம் அப்படிங்கிற கண்ணன் சரி அப்படி ஆகட்டும் அப்படிங்கிற அங்க எல்லாருமே அந்த நகரத்துல மதுரா நகரத்துல இருக்கிறவாள் எல்லாருமே கிருஷ்ணனுடைய சரித்திரங்கள் எல்லாம் கேள்விப்பட்டார். அங்க அவர் எப்படி எத்தனை எத்தனை ராட்சசர்களை வதம் பண்ணேர், கோபிகளுக்கெல்லாம் எப்படி ரட்சணை கொடுத்தேன்றது கேட்டு கண்ணனை பார்க்க ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து அவள்லாம் அலங்காரம் பண்ணி அந்த சகரத்துல வரையறாம். இவரும் பார்த்து மதுரா நகரத்தை ஆச்சரியமா பார்த்துட்டு வரு. நம்ம எல்லாம் வந்து நம்ம ஊருக்கு பழைய வேற ஊருக்கு உத்தியோகத்துக்கு போயிட்டு திருப்பியும் பழைய ஊருக்கு வந்தா எப்படி இருக்கும், நம்மளுக்கு எல்லாம் ஆஹா இப்படி மாறிடுத்தே மாறிடுத்தேன்னு பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி பார்த்துட்டு வரையர் அப்படிங்கிறார். எப்படி இவருக்கு தெரியும் இந்த ஊர்ல இவர் தான் முன்னாடி இல்லையேன்னா, அந்த குழந்தையா இருக்கச்சே வசுதேவர் தன்னுடைய தலையில வச்சு கூட்டின் போனார் இல்லையா, அப்பயே இந்த நகரத்தை பூர்த்தியா பார்த்துட்டேராம் அவர். அந்த நகரங்கள் எல்லாம் பார்த்துண்டு அங்க மனுஷால் எல்லாம் பார்த்துண்டு அப்படி சந்தோஷமாக வந்துட்டு இருக்கும் பொழுது அங்க குப்ஜா அப்படின்ற ஒரு பக்தி, குப்ஜா சா அப்படின்னு சுவாமி தேசிக்கு நீங்க எடுக்கிறதுக்கு காரணம் கூணின்னு அர்த்தம், கூணி இந்த கூணி அப்படிங்கிறது. இந்த கூணினா ராமாவதாரத்துல ஒரு கூணி இருக்கா, அந்த கூணி இல்ல, இது வேற கூணி. இந்த கூணி பக்தி, ரொம்ப பக்தி உடையவள். அந்த சந்தனத்தை வந்து கம்சனுக்கு சந்தனம் தருவாளாம், எப்பயுமே சந்தனத்தை அரைச்சு தருவாளாம், அற்புதமான அந்த சந்தனம் கமகமான்னு இருக்கும் அந்த சந்தனத்தை. அப்ப ஒரு ஒரு நாளும் நினைச்சுப்பாளாம் கம்சனுக்கு தருவோமே இது யாருக்கு தர வேண்டியது, கண்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு தர வேண்டிய சந்தனமாச்சு அப்படின்னு மனசுல நினைக்கிறது. அங்க எல்லாரும் போய் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப தன்னுடைய தோற்றம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும், கூணி ஒரு மாதிரி உடம்பு இல்லாத இருக்கும், எல்லா ராத்து வாசலையும் போகும்பொழுது எல்லாரும் திட்டுவா, அப்பச குணமா நீ வந்துட்டிய, எதிர வந்துட்டியே, காலங்காலத்துல உன் மூஞ்சியில முடிச்சேனே அப்படின்வா. அதனால அதை மனசுல வச்சு கண்ணன் வர சமயத்துல நம்ம போய் அவன் எதிர நிக்கலாமா? அது அபசகுணமாயிடாதா? கண்ணன் என் மூஞ்சியில முழிக்கலாமா? சாச்சா, நம்ம போகக்கூடாது, நம்ம ஒரேந்து எங்கேயாவது கிருஷ்ணனை சேவிச்சுக்கலாம், இல்ல இந்த சந்தனத்தை யார் மூலமாக கொடுத்து விடலாம் அப்படின்னு மனசுல நினைச்சிருக்கும் பொழுதே கண்ணன் அத்தனை பேரையும் தள்ளிண்டு வந்து இந்த பாட்டி முன்னாடி வந்து நிக்கிறானா? பாட்டி அப்படின்னு கூணி இப்படியே எட்டி பாக்குறா. யார் அப்படின்னு பார்த்தா கண்ணன். நான் தான் கண்ணன் வந்திருக்கேன் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. தன் முன்னாடி போய் நிக்கலாமான்னு நினைச்சு அந்த க்ஷணத்துல தன்னுடைய முன்னாடி கண்ணன் வந்து நிக்கிறான் அப்படின்னு ஒண்ணு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்ப வந்து இது என்ன கையில என்ன அப்படின்னு கேக்குற, சந்தனம் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் தரியா அப்படின்னு. ஏன்னா அந்த சந்தனம் கண்ணனுக்கு தரணும்னு வச்சிருக்கா, தான் எப்படி தருது கையால, யார்கிட்டயாவது கொடுத்துடலாமான்னு நினைச்சிருக்கா. ஆனா சர்வேஸ்வரனான பகவான் தான் கையேந்திரலாம், எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. உனக்கு இல்லாதேதா கிருஷ்ணா அப்படின்னு கொடுக்கும்போது சொல்றா, நீயே புசி விட, நீயே புசி விடு. எல்லாரும் திட்டுறான், நீ எதிர வந்தாலே பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணன் நீயே பூசி விட அப்படின்னும் பொழுது ஒண்ணுமே புரியலையா. ஏன்னா பாகவதத்திலே நிறைய இடத்துல சொல்லிருக்கா, பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒரு ஆத்துல மாமி வந்து புஷ்பம் எல்லாம் கொடுத்தலாம், அவ ஆத்துக்காருக்கு போய் பெருமாளை சமர்ப்பிச்சுட்டு வாங்குவோன்னு. இவர் புஷ்பத்தெல்லாம் எடுத்துட்டு போனார், அங்க போய் பெருமாளை சேவிச்சார், பெருமாளுடைய அழகுல மயங்கிட்டார், புஷ்பத்தை கொடுக்கணும்னு தோணல, திருப்பி ஆத்துக்கு அதே புஷ்பத்தோட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கையில. என்ன இந்த புஷ்பம் அப்படியே இருக்கேன்னா, பெருமாளை சேவிச்சதுல ஐயோ கொடுக்கணும்னே தோணல அப்படின்னு. அப்படி எல்லாம் பெருமாளை பார்த்து அந்த அழகில மயங்கி இருக்கா. அந்த மாதிரி இவர் சந்தனம் பூசுங்கிறது அந்த அம்மா எதுவுமே தெரியாம இருக்கா. அதுக்கப்புறம் திருப்பி அப்படி குலுக்கி சந்தனத்தை எனக்கு பூசுன்னு சொன்ன உடனே, சந்தனத்தை பூசின உடனே அந்த கண்ணன் அந்த கூனிய ஆலிங்கனம் பண்ணி அப்படி நிமிர்த்தினானாம். அப்படியே அந்த உடம்பு வந்து நேர ஆகி அவ்வளவு அழகி ஆகிட்டாலும், எத்தனை பேர் தான் அழகா இல்லைன்னு என் ஆத்து வாசல்ல வராதேன்னு சொன்னாலும், அந்த மதுரா நகரத்திலேயே ஒரு அழகி, இப்பேற்பட்ட அழகி உண்டானு அழகிகளே கஷ்டப்படுற அளவுக்கு, ஆகா அழகுனா இப்படிதானே இருக்கணும், நம்ம இத்தனை நாளா இவளை அவமானப்படுத்திட்டமேனு அவெல்லாம் கஷ்டப்படுற அளவுக்கு இந்த அம்மாவை அப்படி அழகி ஆக்கிட்டாலும். அப்ப கூட அந்த அம்மா என்ன சொல்றாங்க, என்ன அழகி ஆக்கிட்டேன், இதெல்லாம் உனக்கு தான் கிருஷ்ணா, எனக்கு இதெல்லாம் இல்ல, உனக்கு தான், எதுவா இருந்தாலும் இந்த அழகு உனக்கு தான், நீ கொடுத்தது நீ உனக்கு தான் அப்படின்னா. அந்த மாதிரி ஏன்னா கூனி உடம்பு, கண்ணன் சொல்றாரு உடம்பு உனக்கு கூனி இருக்கலாம், உன் மனசு வந்து நல்லது, மனசு கூணல. ஆனா மத்த வாழ்க்கைலாம் என்னன்னா, சில பேருக்கு உடம்பு நல்லா இருக்கு, கூன் இல்லைன்னா கூட அவன் மனசு வந்து தப்பா இருக்கு, என்ன பண்றது அதுன்னு, அதனாலதான் உன்கிட்ட நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு. அப்படி குச்சேலகா குப்ஜாசா பிரஜயுவதையோ நீங்க சொல்லும் பொழுது, கோபிகாஸ்திரிகள் அங்க எப்படி பிருந்தாவனத்துல கண்ணனுடைய வேணுகானம்னா எல்லாத்தையும் மறந்துடுவாளாம். ஒவ்வொரு ஆத்துலயும் பார்த்தா தன்னுடைய பர்த்தாக்கு கலிக அங்க வந்து கலிக பண்ணிட்டே இருப்பா, அந்த கண்ணனுடைய வேணுகானம் கேட்ட உடனே எல்லாத்தையும் மறந்து அப்படியே கிளம்பி அங்க வந்துருவா. இன்னொன்னு ஆத்துல குழந்தைக்கு பால் கொடுத்துட்டே இருப்பா, அதை மறந்து அப்படியே விட்டுட்டு வந்துருவா, தாப்பால் போடாம வந்துருவா. தன்னுடைய மாடு கண்ணுகள்லாம் கட்டிகிட்டே இருப்பா, அதை மறந்துடுவா வந்துருவா, அது கூட வந்துடும் கண்ணன் கிட்ட வந்து. அப்படி எல்லாத்தையும் மறந்து கண்ணனே அப்படின்னு இருக்கிறா இல்லையா, அதுதானே இந்திரியங்கள் அடக்கிறது, அதுதானே யோகிகள்லாம் பண்ற சிரமப்பட்டது இவாளாம் அவ்வளவு சுலபமாக பண்றாளே அப்படின்னா அப்பேற்பட்ட பக்தி. பீஷ்மர் எப்பேற்பட்டவர், அவருடைய பிரம்மச்சரியம் தெரியாதவா இருக்கவே மாட்டா, அப்பேற்பட்ட சபதத்தை சின்ன வயசுலயே பண்ணவர் தன்னுடைய அப்பாக்காக. அவர் கடைசி காலத்துல என்ன சொல்லியாருன்னா, கண்ணன் கிட்ட நான் கோபிக்கையாக பறந்திருக்கணும் அப்படிங்கிற கோபிக்கை அப்படின்னா அந்த இடத்துல அப்பேற்பட்ட பக்தியை காட்டுது, அவளுடைய பக்தி அப்பேற்பட்ட பிரேம பக்தியில அவா இருந்த. அப்படி அவளோட இருந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணார் அந்த கண்ணன். திருப்பியும் மதுரா நகரிக்கு வந்த கூட அவெல்லாம் அங்கேயே கண்ணனையே நினைச்சிட்டு இருந்தாலும், இது வந்து கிருஷ்ணாவதார சமாப்தியில கூட வரும். உத்தவன் வந்து திருப்பியும் பிருந்தாவனத்துல போய் அவளை பார்க்க போகும்பொழுது ஒவ்வொருத்தரும் கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கிறத பார்த்து, நம்மெல்லாம் என்ன பக்தி பண்ணும், இவாதான் பக்தி அப்படின்னு அவ கண்ணனையே நினைச்சு, கண்ணன் எப்படி இருக்கான் ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து கேட்கிறான். உத்தவனும் பாக்குறது கண்ணன் மாதிரியே இருப்பான், அதனால ஓடி வந்து கண்ணன் எப்படி இருக்காரு, என்ன சாப்பிடுறா, என்ன பண்ணிட்டு இருக்காரு, இங்க வரவே இல்லையே அப்படின்னு அவளை பார்க்கும்பொழுது இதுதான் பக்தி அப்படின்னு அவர் சொல்லிட்டு, நம்மெல்லாம் இத்தனால பக்தன் நினைச்சிருந்தோமே அப்படின்னு வந்துட்டேறான். அதுக்கடுத்தது மால்யவான், மால்யவான் மாலாக்காரன் அப்படின்னு கம்சனுக்கு மாலை கட்டின்னு இருப்பார். இவரும் குப்ஜா மாதிரி தான். இந்த மாலையை நம்ம கம்சனுக்கு கட்டுறமே கண்ணனுக்காக தானே அப்படின்னு கண்ணனை நேர போய் பார்க்க கூட இல்லாம தன்னுடைய கிரகத்திலேயே மாலையை கட்டின்னு இருக்கும்பொழுது தன்னுடைய கிரகத்து உள்ளேயே வந்து கதவை தட்டி எனக்கு இன்னைக்கு புஷ்பத்தை கூட அப்படின்னு வாங்கிட்டு போனேர் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஆச்சரியமான விஷயங்கள் இதெல்லாம் சுவாமி தேசிகன் இங்க எடுக்கிற இந்த உதாரணங்கள் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியம். விஷாதானேதா கபி குலபதி காபிசபரி குச்சேல குப்ஜா சா விரத யுவதையோ மால்ய கிருதி. அப்ப என்ன சொல்லணும், பகவான்றவன் அவன் இவாளுக்கு, இவாளா யாரு, சர்வசாதாரணமானவா, இவாளுக்காக கீழே இறங்கி பகவான் வரான் அப்படின்னு தானே சொல்லணும். அதுதான், அதுதான் சொல்றேன். ஆனா பகவான் கீழே வரான்னு சொல்லல, பகவானையும் இவாளையும் சமமாக்கினது யாருன்னா தயை. பகவான் கீழே வரல, அந்த பகவான அந்த பிரவாகமாக வரவழைச்சது யாருன்னா தயாதேவி தான். இந்த தயாதேவியுடைய காரணம் தான் அப்படின்றது. இதையே இன்னொன்னு ஒரு உதாரணமா பார்க்கலாம். தொட்டியில ஒரு தாமர புஷ்பம் கீழே விழுந்துரு, தொட்டியில ஜலமே இல்லை, கீழே இருக்கு. அப்ப எஜமான் ஒருத்தர் அந்த தாமர புஷ்பத்தை எடுக்கிறோம்னா அந்த தொட்டிக்குள்ள கைய விட்டு எடுக்கணும், அதான் கீழே இறங்கி எடுக்கிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு கரெக்டா ஒரு மழை பெஞ்சி அந்த தீர்த்தம் ரொம்ப அந்த தொட்டியில. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த தாமர புஷ்பம் அப்படியே மிதந்துண்டே மேல வந்துடுது. அப்ப இந்த எஜமானுக்கு ரொம்ப சுலபமாக அந்த புஷ்பத்தை எடுக்கிறாளோ. அப்ப சொல்றேன், இவா வந்து பெருமாள் மேலேந்து கீழே வரல, அந்த தொட்டி ஜலம் எப்படி மேல போச்சோ அந்த மாதிரி தயாதேவி பிரவாகமாக இந்த இவாள் எல்லாரும் பக்தால பெருமாளுக்கு சமமாக எதிர வந்து அவன் அதை எடுத்து பறிக்கிற மாதிரி, அந்த பக்தருக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி அந்த தயாதேவி தான் அவளை அப்படிப்பட்ட மேல கூட்டுன்னு வந்தா அப்படின்றத இங்க வந்து ஆச்சரியமாக சொல்றேன். இதுல கூட நமக்கெல்லாம் பகவானுடைய கருணை அப்படின்றத வந்து நம்ம எல்லாம் தயா சத்தகம் தெரியாதவான் தான் எல்லாரும் நிறைய பேர் பாதி பேர் பார்த்தா தன்னுடைய கஷ்டங்களே சொல்றான், எனக்கு இவ்வளவு கஷ்டம், நான் இவ்வளவு பண்ணேன், பெருமாளுக்கு 10 பிரதட்சிணம் பண்ணேன், மலை ஏறி போனேன், ஆனா ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குதா. கஷ்டம் கஷ்டம் இல்லாதவன் ஒருத்தனால இருக்கவே முடியாது. ஏன்னா பாவம் பண்ணாத ஒருத்தனால இருக்கவே முடியாது. அப்ப பாவம் நம்ம பண்ணியிருக்கோம், பண்ணதான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனாலும் நமக்கு எவ்வளவோ அனுகிரகம் பண்றானே அதை நம்ம நினைச்சே பாக்குறது இல்லை. எல்லாரும் இப்ப இன்னைக்கு தயாசத்தகம் நம்ம கேட்கறோம், இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை நம்ம கேட்கறோம்னா அது எப்பேற்பட்ட அனுகிரகம், எத்தனை பேருக்கு தயாசத்தகம் தெரியும். அப்ப இப்பேற்பட்ட அனுகிரகத்தை பகவான் பண்ற அதை ஒவ்வொரு காரணம், இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம், இன்னைக்கு 3 வேளை நம்ம சாப்பிடுறோம், இந்த ஸ்தாயில இருக்கும் அப்படின்னா எல்லாமே பகவத் அனுகிரகம். அந்த நல்ல விஷயத்த நம்ம வந்து நிறைய பேர் பாக்குறது இல்லை. அதனாலதான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல அப்பேற்பட்ட தய கருணை அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த உதாரணங்களுடைய சுவாமி தேசிகன் இங்க சொல்றேன். இங்க வந்து நம்ம சொல்லலாம், இங்க சொன்ன அத்தனை பேருமே பக்தியில யாரும் குறைஞ்சவா கிடையாது. பிரஹ்லாதன் துருவனுக்கு சமமான பக்தி கொண்டவா இவாள்லாம். ஆனா அந்த யோக்கியத்தில பெருமாள் அப்படின்னு வரும்பொழுது இவாள்னா பணக்காராளா பக்தியா அதெல்லாம் பெருமாள் பார்க்கறது இல்லை. ஆனா பகவான் அப்படி இவாளுக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்றத இங்க சொல்றது. அதே மாதிரி இந்த ஜீவாத்மால இவாள்லாம் தாழ்ந்தவா, ரொம்ப தாழ்ந்தவா. ஆனா ஜீவாத்மாலேயே வசத்தியா இருக்கிறவா அப்படின்றது உண்டு. அவாள்ல 3 பேர் எடுத்து இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன். துவயாதிருஷ்டி ஸ்துஷ்டிம் பஜதி பரமேஷ்டி நிஜ பதே வஹன்மூர்த்தி ரஷ்டௌ விஹரதி மிருடானி பரிமிருடா விபர்த்தி ஸ்வாராஜ்யம் ரிஷசிகரி சிங்காரி கருணே சுனாசீரோ தேவா சுரநாசீர சுபட்ட. ஜீவாத்மாலேயே ஒசந்தது யார் அப்படின்னா பிரம்மாதான். அப்ப அவருக்கு அப்பேற்பட்ட அந்த அனுகிரகம் கிடைச்சது யார் அப்படின்னா துவயா திருஷ்டி, உம்முடைய ஒரு சின்ன திருஷ்டி கருணை, உம்முடைய அனுகிரகம் தான். ஏன்னா அவா அப்பேற்பட்ட அந்த அந்த காலத்துல அப்பேற்பட்ட யஜ்ஞாகாதிகள் பண்ணியிருக்கா, அந்த பலன் அவளுக்கு அப்பேற்பட்ட பிரம்ம பட்டமான அந்த பதவியை கொடுத்து. ஏன்னா பிரம்மாவும் சிருஷ்டிக்கிறார், ஆனா மூல சிருஷ்டி யாராலையும் பண்ண முடியாது. மூல சிருஷ்டின்றது பகவான் ஒருத்தர் தான் இந்த பஞ்சபூதங்கள்லாம் பண்ணி பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணி இதை வைத்து மேற்கொண்டு சிருஷ்டியை நீ பண்ணிக்கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்ப அந்த மேற்கொண்டு சிருஷ்டியை பண்ணறதுக்கான சிருஷ்டி பண்றதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்போ அதை பண்றதுக்கான சாமர்த்தியத்தை கொடுத்தேரே அப்படின்னா அதை பகவான் தான் கொடுத்தேர். அவளுக்கும் யார் அனுகிரகம் பண்றாருன்னா அந்த ஜீவாத்மால ரொம்ப தாழ்ந்தவால எடுத்தாலும் சரி, வசந்தவால எடுத்தாலும் சரி, அவளுக்கும் அவ அப்படி ஆசைப்படுறா யஜ்யாகங்கள் பண்ணி அவ வந்து இந்த மாதிரி பிரம்ம பதவி வேணும்ன்றதுக்காகவே யஜ்யங்கள் பண்றா, ஸ்வர்க்கத்துல வந்து அவ அனுபவிக்கணும் அப்படின்னு பண்றா, அதுக்காக அந்த பலன் அவர் பகவான் கொடுக்குறார். யாருக்கு என்ன பலன் வேணுமோ அது கொடுக்குறது. அப்ப துவயாதிருஷ்டி ஸ்துஷ்டிம் பஜதி பரமேஷ்டி நிஜபதே, பரமேஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க பிரம்மா அது வந்து என்னன்னா அதுதான் உயர்ந்த ஸ்தானம், இருக்கிறதுலயே வசத்தியான ஒரு ஸ்தானம் எதுன்னா பகவான் சர்வேஸ்வரன், அது வைகுண்டத்துல. ஆனா இந்த ஈரேழு லோகங்கள் பகவான் பண்ண சிருஷ்டியில முதல் ஸ்தானம் யார் அப்படின்னு பார்த்தா பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு நிஜபதே அப்படின்னு தன் பதவியை, அப்பேற்பட்ட பதவியை யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா அது இந்த யார் அப்படின்னா ரிஷசிகரி சிங்கார கருணே, ரிஷசிகரியில திருமலையில சிங்காரமாக, திருமலைக்கே அலங்காரமாக இருக்கவன் சிங்காரிங்கும் பொழுது பகவான் திருவேங்கடமுடையான், அவருடைய கருணே அப்படின்னு ரிஷசிகரி சிங்காரி கருணே அப்படின்னு சொல்லு. வஹன்மூர்த்தி ரஷ்டௌ விஹரதி மிருடானி பரிமிருடஹா, சிவன் அவர்னா மூர்த்தி ரஷ்டவ் அஷ்டமூர்த்தி அப்படின்னு சிவன் எட்டு இடத்துல இருக்கேர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது வந்து பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் அப்படின்ற பஞ்சபூதம், அதுக்கப்புறம் சூரியன், சந்திரன், அப்புறம் யஜ்யம் செய்யும் பொழுது எல்லா அந்த யஜ்யத்துக்கு எஜமானன் இருக்கார் இல்லையா, அது எல்லாமே சிவஸ்தானம். இந்த அஷ்ட பதவியும் கொடுத்து மிருடானி பரிபிருடஹ அப்படின்னு, மிருடானி அப்படின்னா பார்வதி தேவி, பரிபிருடஹான நாயக்கன் உமாபதினு சொல்றோம் இல்லையா, அந்த பார்வதி நாயக்கன் அப்படின்றதுலயே இவனுக்கு ஒரு பெருமை, அதுவும் பகவான் சர்வேஸ்வரன் அந்த இதை கொடுக்கிறேர் அப்படின்னு அந்த சிவனுக்கும் அனுகிரகம் பண்றது யார் அப்படின்னா இந்த திருவேங்கடமுடியான் அப்படின்னு. சிவக்ஷேத்திரம் அப்படின்னு பஞ்சபூத க்ஷேத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம், அதெல்லாம் அவருக்கு அந்த இது கொடுக்கிறது பகவான். அதுக்கடுத்தது சுனாசீரோ தேவாசுர நாசீர சுபட்டஹா அப்படின்னு, தேவாசுர யுத்தங்கள்ல முதல் முதலாக இருந்து அந்த யுத்தத்தை பண்ண வைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா இந்திரன். அந்த இந்திரன் தான் ஸ்வர்காதிபதியாக இருக்கான், தன்னுடைய ஸ்வர்க்கத்தை பதவிய இன்னைக்குமே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு தேவாசுரர்களுக்கு நிறைய யுத்தம் வந்துட்டு இருக்கோம்னு. அதுல முதல் இதுவா சேனாபதியாக முதல் முதல் ராஜாவாக இருந்து அந்த யுத்தத்துல எல்லாம் ஜெயிச்சு அந்த ஸ்வர்காதிபதியாக இருக்கானா, அதுக்கு காரணம் எதுன்னா துவயாதிருஷ்டிஹி உம்முடைய கருணை, அந்த கருணையினால்தான் இந்த வசத்தியான மூணு பேர் எடுத்து அவளுக்கும் அனுகிரகம் பண்றது யார் அப்படின்னா பகவானோட தயையே அப்படின்னு தாழ்ந்தவாளுக்கும், அவருக்கு பிரம்மா உம் குச்சேலனும் சமம் தான், இவாளுக்குள்ள வித்தியாசம்ன்றது பகவானுக்கு கிடையாது, அதை நம்ம சொல்லிப்போம் குச்சேலன் தாழ்ந்தவர் பிரம்மா பதவி பெருசு அப்படின்னு. ஆனா பகவான் அந்தந்த அவளுக்கு அவாவா எதை ஆசைப்படுறாளோ அதுக்கு தகுந்த இதை கொடுத்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேர் அப்படின்றது இங்க நம்ம பார்த்தோம். இது கடைசியில இருந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.